தொட மலர்ந்ததென்ன, பூவே தொட்டவனை மறந்ததென்ன, தொடத்தொட மலர்ந்ததென்ன, பூவே தொட்டவனை மறந்ததென்ன. பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன. பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன. தொட தொட மலர்ந்ததென்ன, பூவே தொட்டவனை மறந்ததென்ன. மலர்ந்தரென்ன, பூவே தொட்டவனை